தலைப்பு விருப்பமும் மரணமும். விரும்பாதவரையும் விரும்பி தழுவும் மரணம். மரணத்தையே அறுவடை செய்கிறான் விவசாயி. விரும்பியவரையும் விட்டு செல்லுவே மரணம். அஞ்சினாலும் அன்போடு தழுவும் மரணம். வாழ்வு முடியா வாழ்வே மரணமும்.